அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்தீராய். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமானந்த கோபாலா எழுந்தீராய். கொம்பனாக்கெல்லாம் கொழுந்த குல விளக்கே, கொம்பனாக்கெல்லாம் கொழுந்த குல விளக்கே, எம்பெருமாட்டி யசோதையூராய். எம்பெருமாட்டி யசோதையூராய் அம்பரம் உடல் தோண்டி உலகளந்த, அம்பரம் உடல் தோண்டி உலகளந்த, உம்பர் கோமானே உறங்காதே உந்திராய். உம்பர் கோமானே உறங்காதே உந்திராய். செம்போர் கழலடி செல்வாவலதேவா, செம்போர் கழலடி செல்வாவலதேவா, உங்கள் உறங்கலோரம்